கானகம் பற்றினல் புதல்வன் காய்உன போனகம் பற்றிய பொய்யில் மன்னர்க்கிங் ஊனகம் பற்றிய உயிர் கொடு இன்னும் போல் வானகம் பற்றிலா வலிமை கூறு என்றான். இது இலக்குவனுடைய கூற்று. ராமனிடம் சுமந்திரர் கேட்கிறார், நான் என்ன சொல்ல வேண்டும் என்று. அதற்கு ராமன் சில செய்தியை சொல்லி சொல்லுகிறான். அடுத்து சீதையிடம் சுமந்திரர் கேட்கிறார், நான் அங்கு போய் உன் தரப்பு வார்த்தைகளாக என்ன சொல்ல வேண்டும் என்று. அதற்கு சீதை சொன்ன செய்தியை சென்ற பாடலில் பார்த்தோம். இங்கு இப்போது சுமந்திரர் இலக்குவனை நோக்கி திரும்பி, உன் தரப்பிலிருந்து நான் ஏதாவது செய்தி அங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமா, அயோத்தி அரண்மனைக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமா என்று கேட்க, சுமந்திரருடைய கேள்விக்கு இலக்குவன் கூறக்கூடிய பதிலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சுமந்திரர் அவ்வாறு கேட்ட உடனேயே இலக்குவன் கோபவயப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். நான் செய்தி சொல்ல வேண்டுமா? இன்னும் அங்கு இருக்கக்கூடியவரை அரசன் என்று நான் நினைத்து செய்தி கூற வேண்டுமா என்று கோபத்தோடு சொல்லுகிறார். விரைசெறி குழலிமாட் அளித்த மெய்யனை தரைசெறி செல்வத்தை தவிர மற்றொரு விரைசெறி குழலிமாட் அளித்த மெய்யனை. என் அண்ணன் ராமனுக்கு உரிய ராஜ்யத்தை அவனுக்கு கொடுப்பதாக அறிவித்துவிட்டு, ஊரறிய உலகறிய அனு அறிவித்துவிட்டு, பின்பு திடீரென்று மாற்றி அதை ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டு வேறு ஒருவனுக்கு உரிமையாக்கிய மகா சத்திய சந்தனவன் உண்மையாளர் வாய்மை தவறாதவன், அப்படிப்பட்டவனை நான் அரசன் என்று கருதி அவனுக்கு செய்தி சொல்ல வேண்டுமா என்று கேலியாக கோபத்தொனியுடன் தன் பேச்சை ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்துவிட்டு அடுத்து மேலும் சொல்லுகிறான். அதுதான் இந்த பாடல். கானகம் பற்றினல் புதல்வன் காய்உன. கானகம் பற்றி காட்டிற்கு சென்று, கானகம் என்றால் காடு, பற்றி என்பது இங்கு கானகத்தை அடைந்து என்ற பொருளை தருகிறது. பற்றி கானகம் பற்றி கானகத்தை அடைந்து, பற்றி என்பதற்கு இங்கு அடைந்து என்ற பொருள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பற்றுதல் என்றால் பொதுவாக ஒன்றை பிடித்தல் என்ற பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம். பேனாவை பற்றினான், புத்தகத்தை பற்றினான் என்று சொல்கிறோம். அல்லது அதை பற்றி பேசுதல், ஒன்றை சார்ந்து என்று சொல்வதற்கு அதை பற்றி பேசினான், அவனை பற்றி சொன்னான் என்றெல்லாம் அந்த பற்றி என்ற வார்த்தையை நாம் இன்று உபயோகிக்கிறோம். அது இடத்திற்கு ஏற்ப கொஞ்சம் மாறுபாடான பொருளை தரும். இங்கு கானகம் பற்றி என்பது கானகத்தை அடைந்து என்ற பொருளை தருகிறது. கானகம் பற்றி நல் புதல்வன் காய் உண, காட்டை அடைந்து நல்ல புதல்வனாகிய ராமன் காய் கனிகளை உண்டு கொண்டு இருக்க, இதுநாள் வரைக்கும் அரசவை அரச மாளிகையில் அறுசுவை உணவு உண்டு கொண்டிருந்தான் ராமன். இப்போது காட்டிற்கு அனுப்பப்படுகிறான். அனுப்பப்படக்கூடிய ராமன் இனிமேல் கானகம் சென்று உண்ணக்கூடிய உணவெல்லாம் காய் வர்க்கங்களும் கனி வர்க்கங்களாகத்தான் இருக்கும். அதுதான் கானகத்தில் கிடைக்கும். அங்கு அறுசுவை உணவு சமைத்து உண்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த நிலையை ராமனுக்கு வந்த அந்த நிலையை இலக்குவன் இந்த அடியில் உணர்த்துகிறான். கானகம் பற்றி நல் புதல்வன் காய் உண, அந்த தசரதனின் புதல்வனாகிய ராமன் காட்டிற்கு வந்து காய்கனிகளை உண்டு கொண்டு இருக்க, போனகம் பற்றிய பொய்யில் மன்னருக்கு, ஆனால் அந்த மன்னவனோ அங்கு அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு அறுசுவை உணவுகளை விரும்பி உண்டு கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட பொய்யில்லாத மன்னன் அவன். இந்த பொய்யில் மன்னவன் என்பது பொய்யில்லாத மன்னவன் என்று அவனை புகழ்ந்ததல்ல, அவனை குத்தி காட்டுவது. அந்த தசரதனை குத்தி காட்டக்கூடிய சொற்றொடர் அது. பொய்யில்லாத மன்னவன் என்று, அவன் பொய்யான மன்னன் என்பதை சொல்வதற்காக பொய்யில்லாத மன்னவன் என்று சொல்கிறான். நாம் கூட இப்போது ஒருவரை குத்தி காட்டுவதற்கு எதிர்மறை வார்த்தைகளால் குத்தி காட்டாமல் நேரான வார்த்தைகளால், புகழான வார்த்தைகளாகவே குத்தி காட்டுவோம். ஒருவர் மிகவும் பொய் அதிகமாக பேசுகிறார் என்றால் அவரை நோக்கி அவர் பொய்யே பேசாத அரிச்சந்திரன் என்று சொல்லுவோம். அந்த பேச்சின் தொனியில் அவர் மிகவும் பொய் பேசுகிறார் என்பது மற்றவர்களுக்கு புரிந்துவிடும் அந்த தொனியிலேயே. ஆனால் அதையே நல்ல தொனியில் பேசும்போது அவர் சுத்தமான அரிச்சந்திரன் என்று நல்ல தொனியிலும் சொல்லலாம். ஆனால் அதையே கொஞ்சம் கேலி கலந்து அல்லது கொஞ்சம் குத்தல் கலந்து சொல்லும்போது அவர் பொய்யர் என்பதையே நாம், அந்த பொய் பேசாதவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாம் சொல்லிவிடலாம். அவர் மிகவும் அவர் சத்தியவான், பெரிய சத்தியவான் என்று சொல்லும் போதே அந்த பேச்சில் உள்ள அந்த தொனியில் அவர் பொய்யர் என்ற ஒரு உண்மையை நாம் உணர்த்தி விடுகிறோம். அதே போல இங்கு இலக்குவனும் பேசுகிறான் மன்னனை குறித்து, பொய்யில் மன்னன் என்று சொல்வதன் மூலம் மன்னவன் ஒரு பொய்யன் என்பதை கூறுகிறான். அவனை பொறுத்த வரைக்கும் தன் தந்தை தசரதன் ஒரு பொய்யன் தான். ஏனென்றால் இலக்குவன் தன் அண்ணன் ராமன் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறான், மரியாதை வைத்திருக்கிறான். தன் அண்ணனுக்கே உரிமையானது ராஜ்யம் என்பதில் அவன் அழுத்தமான பிடிப்பு உடையவனாக இருக்கிறான். அது மன்னனால் பரதனுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டு விட்டதனால் மன்னனை அவன் பெரும் பொய்யனாக கருதத் தொடங்கி விடுகிறான். முன்பு ஒன்று சொல்லிவிட்டு, அவன் சொல்லாமல் தேசத்திற்கு அதை அறிவிக்காமல் பரதனுக்கு கொடுத்திருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் ஊர் உலகமெல்லாம் அறியும்படி பறை அறிவித்து அந்த செய்தியை சொல்லிவிட்டு, ராமனுக்குத்தான் ராஜ்யம், அவனுக்குத்தான் நாளை பட்டாபிஷேகம் என்று அறிவித்துவிட்டு அதை உடனே மாற்றி விடுகிறான். அப்படியானால் இலக்குவனுக்கு அது கடும் கோபம் வரவழைக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்து மன்னனை குறித்த ஒரு எதிர்மறை பதிவை அவனுக்குள் உருவாக்கி விடுகிறது. இவன் பொய்யான மன்னன், ஒன்றை அறிவித்துவிட்டு அதை மாற்றி பேசுகிறான் என்று அவனுக்கு தோன்றுகிறது. அந்த பொய்யான மன்னன் என்று சொல்ல வருபவன் பொய்யில் மன்னன் என்று அதை கேலியாகவும் குத்தலாகவும் சுட்டிக்காட்டுகிறான். பொய்யில் மன்னன், போனகம் பற்றிய பொய்யில் மன்னன். இங்கு ராமன் காய்கனிகளை உண்டு கொண்டிருக்க காட்டுக்குள், ஆனால் அங்கே அரசனாகிய அந்த தசரதனோ போனகம் பற்றி கொண்டிருக்கிறான். சுவையான உணவு, போனகம் என்றால் உணவு என்று பொருள். அரண்மனையில் கிடைக்கக்கூடிய அந்த அறுசுவை உணவை விரும்பிய பொய்யில் மன்னன். இங்கு பற்றுதல் என்பது விரும்புதல் என்ற பொருளில் வருகிறது. போனகம் பற்றிய பொய்யில் மன்னன், அறுசுவை உணவை விரும்பிய பொய்யில்லாத அந்த மன்னனுக்கு மகன், உத்தம புத்திரனாகிய தன் மகன், மூத்த மகன் காட்டிற்கு அனுப்பப்பட்டு அங்கு போய் உணவு கிடைக்காமல் காயையும் கனியையும் உண்டு கொண்டிருக்க, ஆனால் தான் மாத்திரம் அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு அறுசுவை உணவை விரும்பி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த மன்னனுக்கு இங்கு ஊனகம் பற்றிய உயிர் கொடு இன்னும் போய் வானகம் பற்றில்லா வலிமை கூறு என்றான். சுமந்திரனே, நீ அந்த மன்னனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், இங்கு நான் இன்னும் என்னுடைய ஊனகத்தை பற்றி கொண்டிருக்கின்ற உயிரை கொண்டவனாக, தன்னுடைய உடம்பை குறித்து அவன் சொல்கிறான், ஊனகம் என்று சொல்கிறான். ஊனகம் என்றால் உடம்பு, ஊனகம் மாமிசமயமாகிய உடம்பு, ஊன் என்றால் மாமிசம், அகம் என்பது மாமிசமயமாகி அந்த உடம்பை குறிக்கிறது. ஊனகம் என்பது உடம்பு என்ற பொருளில் வந்திருக்கிறது. ஊனகம், ஊனகம் பற்றிய உயிர் கொடு, உடம்பில் பற்றி இருக்கக்கூடிய உயிரை கொண்டு என்பது கொடு என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது. அது விகாரம், இடைக்குறை விகாரம். உயிரில் பற்றி இருக்கக்கூடிய உடம்பில் பற்றி இருக்கக்கூடிய உயிரை கொண்டு உயிரை கொண்டிருந்து இன்னும் போய் வானகம் பற்றிலா வலிமை கூறு. இவ்வளவு துன்பம் வந்த பிறகும் இவ்வளவு கெடுதல் விளைந்த பிறகும் அறத்திற்கு மாறான அநியாயம் நடப்பதை பார்த்து கொண்டு உயிரை தரித்து கொண்டு வானகத்திற்கு போய் சேராமல் இந்த மண்ணுலகத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலிமையான நிலையை, என்னுடைய வலிமையான அந்த நிலையை போய் அந்த மன்னனுக்கு சொல். நான் இன்னும் செத்து விடவில்லை. இவ்வளவு அநியாயத்தை பார்த்து இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஊனகம் பற்றிய உயிரை வைத்து கொண்டு இன்னும் வானகத்தை போய் அடையாமல் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட வலிமை மிக்கவனாகத்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய இந்த வலிமையான நிலையை போய் அந்த மன்னனுக்கு சொல்லு. சுமந்திரனே, நீ போய் சொல்லு என்றான் என்று இலக்குவன் கூறினான். கானகம் பற்றினல் புதல்வன் காய்உன கோணகம் பற்றிய பொய்யில் மன்னர்க்கிங் ஊனகம் பற்றிய உயிர்கோடு இன்னும் போய் வானகம் பற்றிலா வலிமை கூறு என்றான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்த பொய்யில் மன்னர்க்கு அதை வந்து அந்த பொய்யில் மன்னன்றத வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி எடுத்துக்கலாமா ஐயா? அவர் சொல்லலாம், வஞ்ச புகழ்ச்சி என்று சொல்லலாம். புகழ்வது போலே இகழ்ந்து இருக்கிறான். பொய்யில் மன்னவன் என்று அவனை உயர்த்தி பேசுவது போல அவனை தாழ்த்தி இருக்கிறான். அதை வஞ்ச புகழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, போனகம்க்கும் போஜனம் அது ரெண்டுக்கும் சம்பந்தம். கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதுதான் இப்படி மாறி இருக்குமா என்று கூட நாம் நினைக்க தோன்றுகிறது. போசனம், அது போஜனம் என்பது பொதுவாக சில இடங்களில் போசனம் என்று வரும். அந்த ஜ என்பது சாவாக மாறி போசனம் என்று வரும். அந்த போசனம் தான் ஒருவேளை போனகம் என்று வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த போனகம் என்ற வார்த்தை ஏதோ கம்பன் புதிதாக பயன்படுத்திய வார்த்தை அல்ல. இது மணிமேகலையில் கூட இந்த போனகம் என்ற சொல் வந்திருக்கிறது. கானகம், போனகம், ஊனகம், வானகம் என்று வரிசையாக எதுகையாக வரக்கூடிய இந்த இடத்தில் கம்பன் வேண்டுமென்றே போனகம் என்று போசனத்தை மாற்றி போட்டு விட்டானோ என்று நாம் கருத தேவையில்லை. போனகம் என்ற வார்த்தை கம்பனுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே புழக்கத்தில் இருந்திருக்கிறது. எனவே அவன் அந்த பழைய வார்த்தையைத்தான் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறான் கம்பன் இங்கு. மணிமேகலையிலேயே இந்த போனகம் என்ற சொல் உணவு என்ற பொருளில் வந்திருக்கிறது. எனவே அது ஒரு பழைய வார்த்தை தான். எதுகைக்காக கம்பன் மாற்றி அமைத்த வார்த்தை என்று நாம் எடுப்பதற்கு நினைப்பதற்கு இங்கு இடமில்லை. சரிங்க. அது போசனத்தினுடைய ஒரு திரிபு வடிவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது உறுதியாக தெரியவில்லை. அதுதான் அவ்வாறு மாறியிருக்கிறதா அல்லது போனகம் என்று தனி சொல்லே இருக்கிறதா என்று உறுதிப்பட தெரியவில்லை. ஐயா, அது கடைசி வரி கொஞ்சம் விளங்கவில்லை ஐயா. ஆமாம், வானகம் பற்றில்லா வலிமை கூறு. அதாவது பொதுவாக ஒருவருக்கு செய்தி அனுப்பி வேண்டுமென்றால் என்ன செய்தி அனுப்புவார்கள்? சௌக்கியமாக இருக்கிறேன், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆபத்து இல்லாமல் சௌக்கியமாக உயிரோடு தான் இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று செய்தி அனுப்புவார்கள். அந்த தொனியில் தான் இலக்குவனும் செய்தி அனுப்புகிறான். ஆனால் அதற்குள் அவன் பல குத்தலான கருத்துக்களை பொதிய வைத்து சுமந்திரனுக்கு அந்த செய்தியை சொல்கிறான். நான் இன்னும் செத்துவிடவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன், சௌக்கியமாக தான் இருக்கிறேன். அவன் செத்துவிடவில்லை என்று சொல்லுவதை அவன் குத்தலாக சொல்லுகிறான். வானகம் பற்றில்லா வலிமை, நான் நியாயப்படி செத்திருக்க வேண்டும். இந்த ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது. இந்த அநியாயத்திற்கு எதிராக போராடி என் உயிரை விட்டிருக்க வேண்டும், அல்லது இந்த கொடுமையை பார்த்து அதை தாங்க முடியாமல் நான் இறந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இன்னும் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். வானகம் பற்றில்லா வலிமை. வானகம் பற்றுதல் என்றால் பூமியிலிருந்து வானகத்திற்கு போவது, இறந்து விடுதல். வானகம் பற்றுதல் என்பது இறத்தல் என்பதை வேறு விதமாக சொல்லுது. நாம் இறத்தல் என்பதை வெவ்வேறு விதமாக சொல்லுவோம். உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்லுவோம். உயிர் பறந்து விட்டது, உயிர் பறவை உடல் கூட்டை விட்டு பறந்து சென்று விட்டது என்று சொல்லுவோம். மண்ணிலிருந்து விண்ணுலகம் சென்று விட்டார் என்று சொல்வோம், அல்லது சிவலோகம் சென்று விட்டார் என்று சொல்வோம், அல்லது வைகுந்தம் போய்விட்டார் என்று சொல்வோம், பரலோகம் ராஜ்யத்திற்கு போய்விட்டார் என்று சொல்வோம். இப்படி இறந்து போவதை பற்றி வெவ்வேறு வார்த்தைகளால் சொல்லுகிறோம். வானகம் பற்றுதல் என்பதும் இறந்து போவதற்கான ஒரு மாற்று வார்த்தை தான். இங்கிருந்து வானகம் போதல், மண்ணுலகத்திலிருந்து வானகம் போதல், வானகம் பற்றுதல் என்றால் இங்கிருந்து வானகத்தை போய் அடைதல், அதுதான். ஆனால் வானகம் பற்றாமல் நான் இருக்கிறேன், வானகம் பற்றில்லாத வானகத்தை போய் அடையாது இருக்கின்ற என்னுடைய வலிமை, இன்னும் சாகாமல் அவ்வளவு வலிமையோடு நான் இருக்கிறேன், நியாயப்படி நான் செத்திருக்க வேண்டும், ஒன்று போராடி செத்திருக்க வேண்டும், இந்த அநியாயத்திற்கு எதிராக போராடி செத்திருக்க வேண்டும், அல்லது அநியாயத்தை கண்டு சகிக்காமல் மனம் துடிதுடித்து செத்திருக்க வேண்டும், ரெண்டும் இல்லாமல் நான் இன்னும் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன், இந்த செய்தியை போய் மன்னனுக்கு கூறு என்று சொல்கிறான். அவர் அவன் சொல்லும் கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அவனுடைய அருவறுப்பு உணர்வு, அவனுடைய ஆவேச உணர்வு எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறாக சொற்களை இலக்குவன் பிரயோகிக்கிறான். இதில் தாய் உண உண்ண என்பது உண என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது. அதே போல கொண்டு என்பது கொடு என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது. உயிர் கொண்டு, ஊனகம் பற்றிய உயிர் கொண்டு, உடம்பில் பற்றி இருக்கக்கூடிய அந்த உயிரை வைத்துக்கொண்டு, அந்த உயிரை விட்டுவிடாமல் அப்படியே வைத்துக்கொண்டு, இன்னும் போய் வானகம் பற்றில்லா வலிமை, இன்னும் இவ்வளவு நடந்த பிறகும், அந்த இன்னும் என்பது இவ்வளவு நடந்த பிறகும், வானகத்திற்கு போய் அங்கு சேராமல் இருக்கக்கூடிய என்னுடைய வலிமை, இன்னும் மண்ணுலகத்திலேயே உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய வலிமை, அதை நீ போய் கூறுவாயாக, உன் மகன் ஐயா, வலிமையானதா? அப்படின்னா ஐயா, கடைசி இரண்டு வரிகளில் அவன் வந்து, அதாவது இன்னும் இந்த அது சோக துணியில் கூறுவது போல தோன்றுகிறது. அதாவது இவ்வளவு நடந்தும் வானகம் போய் சேராத வலிமையோடு இருக்கிறேன் என்று கூறு அப்படின்னு சொல்கிறானா, சோகத்தோடு சொல்கிறானா? சோகம் கோபம் எல்லாமே, இதுல கோபம் தான் அதிகமாக அவனிடம் வெளிப்படுகிறது. இது ஒரு கோபத்தால சொல்றது தான். சிலர் நம்மிடம் கேட்கும்போது நம்ம கோபத்துல பதில் சொல்லுவோம் அல்லவா? அதாவது நமக்கு பிடிக்காதவர்கள் யாராவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு கோபமாக பதில் சொல்லுவோம் அல்லவா? அதுதான், நடைமுறையில் சிலர் அப்படி அவ்வாறு சொல்கிறார் அப்படி அல்லவா? அப்படி அந்த சொல்வது தொனியில் போல் தான் அவன் சொல்கிறான். அப்படி சொல்வது போல தான் தோணின்றது. இவ்வளவு நடந்திருக்க, இன்னும் நான் சாகாம இருக்கேன் அது அப்படின்னு. அந்த அந்த தொனியில தான் சொல்றோம். அதே தொனி தான், அதே தொனி, அதே அந்த தொனி. இப்போது நாம் பலரும் பேசுகிறார்கள் அல்லவா, அதே தொனி தான், அந்த தொனி தான் இதில் இருக்கிறது. நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன் என்று சொல்லிட்டான். அதில் அவனுடைய கோபம் தான் மிக அதிகமாக வெளிப்படுகிறது. கோபத்துக்கு ஊடாக ஒரு வருத்தமும் இடையில் இருக்கிறது. ராமனுக்கு நேர்ந்த அந்த அவலத்தை குறித்த ஒரு வருத்தம் அவனுடைய பேச்சில் இருக்கிறது. வருத்தமும் இருக்கிறது, வருத்தத்தை மீறி கோபம் முன்பு வந்து தொனிக்கிறது. அதுதான் இந்த பாட்டு காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதில் மன்னர்க்கு என்பதில், மன்னர்க்கு அதில் அந்த ஒற்று, ரகர ஒற்று, வல்லின ரகர ஒற்று வந்திருக்கிறது. அதே இடையின ரகர ஒற்று போட்டால் மன்னர்க்கு என்று போட்டால் அது மரியாதை பன்மையாக அரசனை கூறியதாக ஆகும். ஆனால் இங்கு இடையின இது வல்லின ஒற்று வந்திருக்கிறது. வல்லின ரகர ஒற்று மன்னர்க்கு, அப்படியானால் மன்னனுக்கு என்றுதான் பொருள். ஒருமையில் சொல்வதாகத்தான் பொருள். இதற்கு முன்பு உள்ள பாடலை பாருங்கள். அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சீதை சொல்லக்கூடிய பாடலை பாருங்கள். அங்கு சீதை அரசர்க்கு என்று சொல்லுகிறாள். அரசர்க்கு அவள் மரியாதை பன்மையோடு சொல்லுகிறாள். தயரதனை குறித்து சொல்லும்போது அரசர் என்று சொல்லுகிறாள். மரியாதை பன்மையை அவள் காட்டுகிறாள். ஆனால் இங்கு இலக்குவன் சொல்லும்போது இங்கு ரகர ஒற்று, வல்லின ரகர ஒற்று தான் வந்திருக்கிறது. வல்லின ரகர ஒற்று வரும்போது அது ஒருமைதான், அங்கு மரியாதை பன்மை வரவில்லை. மன்னனுக்கு என்ற பொருள் தான் வருகிறது, மன்னருக்கு என்ற பொருள் கிடையாது. இதுக்கு இது இதில் உள்ள நுட்பமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு ஒற்று அங்கு வல் இடையின ஒற்றாக இருக்கும்போது அதற்கு ஒரு அர்த்தம் வந்து விடுகிறது, வல்லின ஒற்றாக இருக்கும்போது அதற்கு ஒரு அர்த்தம் வந்து விடுகிறது. மன்னருக்கு என்றால் மன்னனுக்கு என்றுதான் பொருள். அவன் ஒருமையில் தான் சொல்லுகிறான் அரசனை குறித்து. ஆனால் சீதையோ அரசர்க்கு என்று சொல்லும்போது அங்கு மரியாதை பன்மையோடு அவள் அதை அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு நுட்பமான வேறுபாடு. ஐயா, கழிவிரக்கம் அப்படின்றது வந்து என்ன, எந்த மாதிரி உணர்ச்சி ஐயா? கழிவிறக்கம் என்றால் ஒன்று நடந்துவிட்டதை குறித்து, அதை குறித்து எதுவும் செய்ய முடியாத தன்னுடைய இயலாமை நிலையை புலப்படுத்தி சொல்வது. தன்னுடைய நிலைக்கு தானே இறங்குவது தான் கழிவிறக்கம். பிறருக்கு பிறர்பால் இறங்குவதும் கழிவிறக்கம் என்று வரும். கழிவிறக்கம் என்றால் அதனுடைய நேரடியான சொற்பொருள் என்னவென்றால் மிகுதியான இரக்கம் என்று பொருள். அது பிறரை பார்த்தும் கழிவிறக்கம் கொள்ளலாம், மிகுதியான இரக்கம் கொள்ளலாம், தன்னுடைய நிலைக்கு தானே கூட கழிவிறக்கம் கொள்ளலாம். கழிவிறக்கம் என்பதனுடைய பொருள் மிக்க இரக்க உணர்ச்சி, அதுதான் பொருள். நன்றி ஐயா. அந்த அங்கு கழிவு என்பது மிகுதி என்ற பொருளில் வருகிறது. கழிவிறக்கம், மிகுதியான இரக்கம். ஐயா, இதுல இந்த பாடல்ல ராமர் தசரதரிடம் என்ன கூறினார் தான் இருக்கா அந்த மாதிரி? அது நம்ம முன்பை பார்த்து விட்டோமே, ராமன் சொல்லிவிட்டான். முதல் வசிஷ்டருக்கு செய்தி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், வசிஷ்டருக்கும் செய்தி சொல்கிறான், தன் தந்தைக்கும் செய்தி சொல்லி அனுப்புகிறான் சுமந்திரரிடம். வசிஷ்டருக்கு சொல்லும் போது வசிஷ்டர் அங்குள்ள நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், தன் தம்பி பரதன் அரச பீடம் ஏறும் போது அவனுக்கு பக்க பலமாக இருந்து எல்லா விதத்திலும் வழிகாட்ட வேண்டும் என்று வசிஷ்டனுக்கு சொல்லுவாயாக என்று சுமந்திரனிடம் செய்தி சொன்ன ராமன், தசரதனுக்கும் தசரதர் இடம் போய் சொல்லு, நான் எந்த துன்பமும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வனம் சென்றிருப்பதாகவும் மீண்டும் சௌக்கியமாக திரும்பி வந்து விடுவேன், அதுவரைக்கும் என்னை குறித்த கவலை இல்லாமல் இருக்கும்படியும் தசரதனிடம் தெரிவிப்பாயாக என்று ராமன் செய்தி சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் சரி, இங்கு வரவில்லை, ஆனால் அப்படியும் செய்தி சொல்லியிருக்கிறார் ராமன். அந்த அவர் இதான் சொல்லி அவர் என்ன கூறினார்? இலக்குவனும் சீதையும் சொன்னது இந்த இந்த பகுதியில் இருக்கிறது. அவர் ராமர் வந்து என்ன கூறினார் என்று கேட்பதுக்காக இது. கண்டிப்பாக ராமர் அப்படித்தான் சொல்லி இருப்பார். ஆமாம் ஆமாம், அப்படி அப்படி சொல்லியிருக்காரு, சொன்ன செய்தி வந்திருக்கிறது. அது இந்த தொகுப்பு நூலில் அந்த பாடல் தொகுப்பாசிரியர் எடுத்து கொடுக்கவில்லை, ஆனால் ராமன் அவ்வாறு சொல்லி அனுப்புகிறார். மூன்று பேருமே செய்தி சொல்லி அனுப்புகிறார். மூன்று பேருவிடமே கேட்கிறார் சுமந்திரர், கேட்கிறார் சுமந்திரரிடம் மூவருமே தாங்கள் கூற வேண்டிய செய்தியாக சொல்லி அனுப்புகிறார்கள். அதில் சீதையும் ராமனும் நேர்மறையாக செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். இலக்குவன் கோப வயப்பட்டு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இதை போய் சொல்ல முடியாது, இதை சும்மா சுமந்திரர் கேட்டுக்கொள்கிறார், கேட்டுக்கொண்டு போகிறார். அங்கு போய் இதை சொல்ல முடியுமா என்ன? சொல்வதாக இருந்தால் இந்த வார்த்தையை அவ்வாறு சொல்ல மாட்டார், இவ்வாறு சொன்னான் என்று. கொஞ்சம் சிறிய இளவரசர் மட்டும் கொஞ்சம் அதிக கோபத்தோடு இருக்கிறார் என்று விதமாக சொல்லியிருப்பாரே தவிர, இலக்கணனுடைய வார்த்தைகளை அப்படியே போய் அங்கு சொல்லி இருக்க மாட்டார். ஏனென்றால் அது ஒரு நாகரிக பண்பு தானே. ஒருவர் எதிர்மறையாக கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் என்றால் அதை கேட்டு போய் அவ்வாறே சொல்வது நாகரிகம் அல்ல. கொஞ்சம் கோபமாக இருக்கிறான் சிறியவராகிய அந்த இளவரசர், கொஞ்சம் கோபமாக இருக்கிறார் என்ற அளவில் வேண்டுமென்றால் சொல்லியிருக்கலாம். அந்த நன்றி சொன்ன ஐயா. அங்கு சுமந்திரர் அங்கு போய் என்ன செய்தி சொல்ல சொன்னார் என்ற பகுதி வருகிறது. அங்கு ராமன் காட்டிற்கு போய் விட்டான் என்ற செய்தியை சொல்லுவதாக வருகிறது, அவ்வளவுதான் வருகிறது. இவர்கள் சொன்ன அந்த விலாவாரியான செய்தி அப்படியே கொண்டு சொல்வதாக அப்படி வரவில்லை. அது கதையின் போக்கில் அதை விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சொல்லியிருப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சீதை சொன்ன செய்தியை அங்கு போய் சீதையினுடைய தங்கைகளிடம் தெரிவித்ததாகவும் வரவில்லை. அது சொல்லியிருக்கலாம், சொல்லியிருப்பார் கண்டிப்பாக, சீதை சொன்ன செய்தியை அந்த தங்கைகளிடம் சொல்லியிருப்பார். ஆனால் அது கதைக்குள் வரவில்லை, அவர் போய் சொன்னதாக வரவில்லை. அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டே நாம் கதையில் சொல்லிக்கொண்டே போனால் அது நன்றாக இருக்காது. கதை அது சில இடங்களில் சுருக்கமாக சொல்லி முடித்துவிட்டு போக வேண்டும். அந்த விதமாக கம்பர் சிலவற்றை சொல்லாமல் தவிர்த்து விட்டே செல்லுகிறார். அடுத்த பாடல் போகலாமா? ஆ, இவ்வாறாக மூவரிடம் இருந்தும் செய்தி பெற்றுக்கொண்டு சுமந்திரர் கனத்த இதயத்துடன் அயோத்தி நோக்கி தன் தேரை திருப்பி பயணிக்கிறார். அவர் அப்படி பயணிக்கும் போது இங்கு ராம இலக்குவர் சீதை மூவரும் காட்டுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் காட்டுக்குள் போனார்கள். அந்த நள்ளிரவில் வனத்திற்குள் அவர்கள் உள்ளுக்குள்ளாக பயணப்பட்டார்கள் என்பதை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த 163வது பாடல். தையல்தன் கற்பும் தன் தகவும் தம்பியும் மையறு கருணையும் உணர்வும் வாய்மையும் செய்யதன் வில்லுமே சேமம் ஆகக்கொண் தையனும் போயினான் அள்ளின் நாப்பண்ணே. ராமன் தனக்கு பாதுகாப்பாக சிலவற்றை வைத்துக்கொண்டு காட்டுக்குள் பிரவேசிக்கிறான் என்று இந்த பாடலில் கம்பர் கூறுகிறார். இது கவிக்கூற்றாக அமைந்த பாடல். ஐயனும் போயினான் அள்ளின் நாப்பண்ணே. ஐயன் என்பது இங்கு ராமனை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஐயன் என்றால் தலைவன், மேலோன், சான்றோன், கடவுள் என்றெல்லாம் பல்வேறு பொருள் தரக்கூடிய வார்த்தை. தகப்பன் என்ற பொருள் கூட வரும் அதற்கு. இப்படி பல பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தையால் ராமனை சுட்டுகிறார் கம்பர் இந்த பாடலில். ஐயனும் போயினான் அள்ளின் நாப்பண்ணே. அங்கு சுமந்திரர் எதிர் திசையில் பயணிக்கிறார், அயோத்தியை நோக்கி. இங்கு ராமன் காட்டை நோக்கி பயணிக்கிறான். அல்யனும் போயினான் அல்லின் நாப்பண்ணே. அல் என்றால் இரவு. அது அல் என்று தனியாக சொல்லும்போது அது ஒரு அரிய வார்த்தையாக தோன்றுகிறது. ஆனால் அல் என்பதை நாம் வழக்கத்தில் பல நேரங்களில் பயன்படுத்தத்தான் செய்கிறோம். அல்லும் பகலும் என்று நாம் பயன்படுத்துவோம், சேர்த்து பயன்படுத்துவோம். அல்லும் பகலும் அவன் பாடுபட்டு உழைத்தான், அல்லும் பகலும் பாராது இடைவிடாமல் படித்து கொண்டே இருந்தான், அதனால் தேர்வில் வெற்றி பெற்று விட்டான் என்றெல்லாம் பேசுவதை நாம் கேட்கிறோம். அங்கு அல்லும் பகலும் என்று சொல்லும்போது அல் என்பது இரவு என்ற பொருளில்தான் நாம் பயன்படுத்துகிறோம். இரவு அல்லிப்பூ இருக்கலாமா? இரவு. இரவில் அது பூப்பதனால தான் அதற்கு அல்லி என்ற பெயரும் வந்தது. அது இரவில் மலரக்கூடிய மலர் என்பதனால் அல்லில் மலர்வது அல்லி. இங்கு அல்லின் என்று வருகிறது. இன் என்பது 7வது வேற்றுமை உருபாக வருகிறது. அல் என்பது இரவு. இரவில் என்ற வார்த்தை, இரவில் பயணித்தான், இரவில் பயணித்தான் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா. இரவு என்பதோடு இல் என்ற அந்த 7வது வேற்றுமை உருபை சேர்த்து சொல்வது போல அல் என்பதோடு இன் என்ற 7வது வேற்றுமை உருபு சேர்ந்து அல்லின் என்று வருகிறது. அல்லின், அல்லின் நாப்பன், நாப்பன் என்றால் நடுவு என்று அர்த்தம். நடுவு, அல்லின் நடு, இரவின் நடுப்பகுதியில். நாப்பன் என்ற வார்த்தை மிகவும் பழைய வார்த்தை. நாம் இப்போது நடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அல்லது மத்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அல்லது மையம் என்ற சொல்லை கூட பயன்படுத்துகிறோம். மையம், மத்தி, நடு என்ற வார்த்தைகளை நாம் இப்போது புழக்கத்தில் வைத்திருக்கிறோம். அதற்கு இணையான ஒரு வார்த்தை, பழந்தமிழ் வார்த்தை நாப்பன் என்பது. இது புறநானூற்றிலேயே இந்த நாப்பன் நடு என்ற பொருளில் வந்திருக்கிறது. பண்மீன் நாப்பன் திங்கள் போல என்பது ஒரு புறநானூற்று சொற்றொடர். பல நட்சத்திரங்களுக்கு நடுவே சந்திரன் இருப்பதை குறிப்பதற்கு பண்மீன் நடுவே பண்மீன் நாப்பன் திங்கள் என்று அந்த புறநானூறு சொல்கிறது. அந்த நாப்பன் என்ற சொல் நடு என்ற பொருள் தரக்கூடிய சொல். ஆக இன்று இங்கு ராமன் இரவின் நடுவே பயணிக்கிறான். நள்ளிரவு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நள்ளிரவு. அந்த பொருள்தான் அள்ளின் நாப்பன் என்பது என்ற சொற்றொடரனுடைய பொருள். நள்ளிரவில் பயணிக்கிறான். நள்ளிரவு நேரம், அவனோடு வந்தவர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள், களைத்து தூங்கிவிட்டார்கள். வெகு தூரம் அவர்கள் நடந்து வந்திருக்கிறார்கள். ராமனோடு உடன் பயணித்து வருவதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நாம் நம் ராமனோடு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி. ராமன் தங்கிய இடத்தில் அவர்களும் சுற்றி பகுதிகளில் தங்கி இருக்கிறார்கள். சுற்றுப்பகுதிகளில் அவர்கள் படுத்து இருக்கிறார்கள். படுத்தவர்கள் அந்த இரவு நேரமாக ஆக களைப்பு மேலிட்டு அப்படியே தூங்கி போய்விடுகிறார்கள். அந்த நேரத்தை ராமன் பயன்படுத்தி கொண்டான். சுமந்திரனை அயோத்திக்கு திருப்பி அனுப்பிவிட்டு தான் காட்டிற்குள் பிரவேசிக்கிறான். அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த நள்ளிரவு என்ற பொருளைத்தான் அல்லின் நாப்பன் என்ற அந்த சொற்றொடர் குறிக்கிறது. இரவின் நடுவே நள்ளிரவில் ஐயனும் போகினான். சேமமாக கொண்டு ஐயனும் போகினான். சேமம் என்றால் பாதுகாப்பு. க்ஷேமம் என்று வடமொழியில் சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான் சேமம் என்று வந்திருக்கிறது. சேமம், சேம நிதி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். க்ஷேம நிதி, அதாவது பாதுகாப்புக்காக வங்கியில் போட்டு வைக்கக்கூடிய அந்த தொகையை க்ஷேம நிதி என்று சொல்லுவார்கள். க்ஷேம நிதி, அந்த க்ஷேமம் என்பது பாதுகாப்பு என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தை. க்ஷேமமாக கொண்டு சிலவற்றை அவன் தன்னுடைய பாதுகாப்பாக கொண்டு அந்த நள்ளிரவில் பயணப்பட்டு உள்ளுக்குள்ளாக போனான், காட்டுக்குள்ளாக போனான் என்று கம்பர் சொல்லுகிறார். எவையெல்லாம் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தன, எவற்றை அவன் பாதுகாப்பாக கொண்டு அந்த காட்டிற்குள் போனான் என்றால், தையல் தன் கற்பும். அந்த சீதையினுடைய கற்பு, தையல் என்ற சொல் பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை, பெண் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை, இங்கு சீதையை குறிக்கிறது. தையல் தன் கற்பும், சீதையினுடைய கற்பு தன் தகவும், தன்னுடைய உயர் குணங்கள். தகவு என்ற சொல் உயர் குணங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தகைமை மிக்கவர், தகவு மிக்கவர் என்றெல்லாம் சொல்லும்போது ஒருவருடைய உயர் குணத்தை நாம் சொல்லுகிறோம். அவர் உயர் குணங்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் அவ்வாறு சூட்டுகிறோம். அவர் மிகவும் தகவு மிக்கவர் என்று சொல்லுகிறோம், அல்லது தகைமை என்றும் சொல்லலாம். ரெண்டுமே ஒரே பொருள் தான், தகவு தகைமை. தன் தகவும், தன்னுடைய மேலான குணங்களும், உத்தம குணங்களும், தம்பியும், தன்னுடைய தம்பியும், தம்பியாகிய அந்த இலக்குவனும், மையறு கருணையும், குற்றமற்ற கருணை, அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணை உணர்ச்சியும். மையறு கருணை, மை என்றால் குற்றம் என்று பொருள் தரும். ஓர் எழுத்து ஒரு மொழி. அந்த மை என்ற ஓர் எழுத்து ஒரு சொல்லாக வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு பல பொருள்கள் உண்டு. மை என்பதை நாம் இப்போது பொதுவாக பேனாவில் ஊற்றி எழுதக்கூடிய அந்த மையிக்கு மட்டும்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். இல்லாவிட்டால் அந்த வண்டி சக்கரத்தில் உள்ள மையை மை என்று கூறுவோம். கண்ணுக்கு மை தீட்டுதல், அந்த அஞ்சனத்திற்கும் மை என்று தான் பெயர். கண்ணில் பூசக்கூடிய அந்த மை, அந்த அஞ்சனத்திற்கும் மை என்று பெயர், மை. அது மாத்திரமல்லாமல் மை என்றால் குற்றம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, களங்கம் என்ற பொருள் இருக்கிறது, பாவம் என்ற பொருள் இருக்கிறது, மேகம், மேகம் என்ற பொருள் இருக்கிறது, கருப்பு என்ற பொருள் இருக்கிறது. இவ்வாறு பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அது. இங்கு குற்றம் என்ற பொருள் வந்திருக்கிறது. அரு என்று என்று அடுத்த ஒரு வார்த்தை வருகிறது. குற்றம் அற்ற மை என்றால் குற்றம், அரு என்பது அற்ற என்ற பொருளை தருகிறது. அரு என்பது அங்கு வினைத்தொகையாக வருகிறது, வினைத்தொகை வார்த்தையாக வருகிறது. மை அரு, மை அரு கருணை, அந்த அரு கருணை என்ற அந்த சொற்றொடர் வினைத்தொகை சொற்றொடர். அதை நாம் பொருள் பார்க்கும்போது குற்றமற்ற கருணை என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்ற கருணை, குற்றமற்ற தன்னுடைய அந்த கருணை உணர்ச்சியும், அவனுடைய கருணை உணர்ச்சியில் எந்த குற்றமும் இல்லை, தூய கருணையாளன் அவன். அப்படிப்பட்ட தூய கருணை உணர்ச்சியும் உணர்வும் தள்ளும், தன்னுடைய உள் உணர்வும் வாய்மையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியமும் செய்ய தன் வில்லும் சிறந்த தன்னுடைய அந்த வில்லும் ஆகிய இவையே சேமமாக கொண்டு தன்னுடைய பாதுகாப்பாக கொண்டு ஐயனும் போகிறான் அள்ளின் நாப்பனே, ராமனும் காட்டுக்குள் போகிறான். அங்கு சுமந்திரன் அங்கு போவதனால் இங்கு ஐயனும் என்பது அங்கு ஏற்கனவே சுமந்திரன் போய்விட்டான் என்ற செய்தியை சொல்கிறது. சுமந்திரன் அந்த பக்கம் போய்விட்டான், ராமன் இந்த பக்கம் போகிறான் என்பதே அந்த குறிக்கிறது. ஐயனும் என்ற அந்த உம்மை சுமந்திரன் அங்கு போகிறான், அந்த திசையில் போகிறான் என்பதை சேர்த்து குறிக்கிறது. அது இறந்தது தழுவிய எச்ச உம்மை என்று சொல்வார்கள். அந்த எச்ச பொருள் தெரிகிறது. சுமந்திரன் அங்கே போகிறான், ராமன் இங்கே போகிறான் என்பதை குறிக்கிறது. ஐயனும் போகிறான் அள்ளின் நாப்பண்ணு, இவற்றையெல்லாம் துணையாக கொண்டு ராமன் அந்த நள்ளிரவில் போனான், காட்டுக்குள் போனான். காட்டுக்குள் போனான் என்பது காட்டு பாதையெல்லாம் அடுத்தடுத்து சொல்லுகிறார். அதிலிருந்து நாம் காட்டிற்குள் போனான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு முன்பும் காட்டிற்குள் வந்த செய்தி சொல்லப்பட்டிருந்தது. எனவே இங்கு அள்ளின் நாட்பண்ணை நள்ளிரவில் போயினான் என்பது அவன் காட்டுக்குள் போனான், நள்ளிரவில் காட்டுக்குள் போய் உள்ளுக்குள்ளாக பயணமானான் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த பாட்டிலிருந்து. இவ்வாறாக இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, கம்பர் இந்த பாடலிலேயே சீதையின் கற்பிற்கு களங்கம் வரப்போகிறது என்று சுட்டி காட்டுகிறாரா? அவளுடைய கற்புக்கு ஒருபோதும் களங்கம் வந்தது இல்லை. களங்கம் இல்லை, அதாவது அவளுடைய கற்பின் உறுதியை சுட்டுகிறார். அவளுக்கு கற்புக்கு களங்கம் வரக்கூடிய அளவிற்கான ஆபத்து நேர்ந்த போதிலும் அவள் கற்பு மாறாமல் இருந்தது என்பதுதான் ராமாயண செய்தி சொல்லக்கூடிய செய்தி. அந்த கற்பின் வலிமையை இங்கேயே உணர்த்தி விட்டார் என்று சொல்லலாம், அப்படி சொல்லலாம். சீதையினுடைய கற்பின் வலிமை, இன்னும் ஆபத்து வரக்கூடிய நேரத்திலும் சீதை கற்பூர்தி உடையவளாக இருந்தாள் என்பதை உணர்த்துவதற்கு இங்கேயே இவ்வாறு சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம், அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் அதாவது இங்கு பாதுகாப்பாக சிலவற்றை சொல்லுகிறார். அதில் உருவப் பொருள்களும் இருக்கின்றன, அருவப் பொருள்களும் இருக்கின்றன. வில் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள், அது உருவப் பொருள். தம்பி இலக்குவன், அவன் உருவப் பொருள், அவன் ஒரு உரு ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடியவன். இவை இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ரெண்டு துணையாக இருப்பது மாத்திரமல்லாமல் கண்ணுக்கு தெரியாதவை மற்றவை அவற்றையும் துணையாக வைத்திருக்கிறான். கற்பு, தகவு, கருணை, உணர்வு, வாய்மை, இவையெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத அருவங்கள். இந்த அருவங்களும் ராமனுக்கு துணையாக அமைந்திருக்கின்றன. உருவங்களாகிய அவனுடைய தம்பி, அவனுடைய வில், அவை மாத்திரமல்லாமல் அருவங்களாகிய இவையும் துணையாக இருக்கின்றன. மனிதனுக்கு உருவமாகிய ஒன்றுதான் துணையாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. அருவமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் துணையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் உருவமாக இருக்கக்கூடியவற்றை விட அருவங்களாக இருக்கக்கூடிய துணை தான் நம்பகமான துணையாக இருக்கும். உருவங்களாக இருக்கக்கூடியவை நம்மை விட்டு போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அருவங்களாக இருக்கக்கூடியவை அவை போகாமல் நம்முடனேயே எப்போதும் இணைந்து இருக்கக்கூடிய இணைபிரியா துணையாக இருக்க வாய்ப்பு அதிகம். எனவே இங்கு அருவங்களையும் சேர்த்து சொல்லுகிறார் கம்பர். உருவங்களை சொன்னது மாத்திரமல்லாமல் அருவங்கள் தான் அதிகமாக அதிக துணை, தம்பி வில் என்ற இரண்டு தான் உருவங்கள், மற்ற அனைத்தும் அருவங்கள். சீதை துணையாக வந்தாள் என்று சொல்லவில்லை. அங்கு நீங்கள் பார்க்க வேண்டும், சீதைக்குத்தான் துணை இவர்கள், சீதைக்குத்தான் ராமனும் லக்னனும் துணையாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். சீதை இவர்களுக்கு பாதுகாப்பு அல்ல, ஆனால் சீதனுடைய கற்பு இவர்களுக்கு பாதுகாப்பு. அங்கு அந்த கம்பர் அந்த வித்தியாசத்தை காட்டக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீதையும் தம்பியும் துணையாக வந்தார்கள், தையலும் தம்பியும் துணையாக வந்தார்கள் என்று சொல்லவில்லை. தையல் தன் கற்பும் தம்பியும் என்று சொல்லுகிறார். சீதனுடைய கற்பு அங்கு ராமனுக்கு துணையாக வருகிறது, சீதை துணையாக வரவில்லை. சீதைக்கு துணையாக இருப்பது ராமன் தான், சீதையை பாதுகாக்கக்கூடிய துணையாக இருப்பது. சீதை ராமனை பாதுகாக்கக்கூடிய துணை அல்ல, ஆனால் சீதையின் கற்பு, அந்த அருவ வடிவில் உள்ள கற்பு ராமனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். கற்பின் திறம் அப்படிப்பட்டது. அது அந்த கற்பை உடையவள் பலவீனமான உடல் படைத்த மெல்லிய ஒரு தேகம் படைத்தவளாக இருக்கலாம். அவளுடைய கற்பு அந்த கற்புக்கு உரியவள் மிகவும் மென்மையானவளாக, ஆபத்தை எதிர்த்து போராட முடியாத மென்மைத்தன்மை உடைய உடல் உடையவளாக இருக்கலாம். ஆனால் அவளிடம் இருக்கக்கூடிய கற்பு எந்த அபாயத்தையும் எதிர்த்து போராடி வெல்லக்கூடிய தகுதி படைத்தது என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த கற்பு என்று கம்பர் வரிசைப்படுத்தி கூறக்கூடிய அந்த நிலையில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஐயா, இங்க அருளாளன், உணர்வுக்கு என்ன உணர்வு சொன்னீங்க ஐயா, விளக்கம்? உள்ளுணர்வு, எல்லாருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்கும் அல்லவா? இங்கு போகலாம், இங்கு போகக்கூடாது, இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சில நேரங்களில் நம் உள்ளுணர்வே நமக்கு உணர்த்தும். அது நமக்கு மிகவும் முக்கிய துணை. மற்ற சில நேரங்களில் குழப்பமான நேரங்களில் இதை செய்யவா அதை செய்யவா, இந்த திசையில் பயணிக்கவா அந்த திசையில் பயணிக்கவா என்று தெரியாத திகைப்பு நிலையில் உள்ளுணர்வு ஒன்றை உணர்த்தும், நீ இவ்வாறுதான் செல்ல வேண்டும் என்று. அந்த உள்ளுணர்வு நம் அடிமனத்திற்குள் இருந்து அந்தராத்மாவின் குரல் என்று அதை சொல்வார்கள். அந்த அந்தராத்மாவின் குரல் நமக்குள் இருந்து அதை உணர்த்தும் போது, நாம் அதை கேட்டு செயல்படும் போது, அது நமக்கு பல நேரங்களில் நல்லதாகவே முடிந்திருப்பதை நாம் வாழ்க்கையில் பார்த்திருப்போம். அந்த உணர்வைத்தான் இங்கு கம்பர் சொல்லுகிறார், ராமனுடைய அந்த உள்ளுணர்வை சொல்லுகிறார். அல்லது சரி, உணர்வு என்பதற்கு அறிவு என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. ராமனுடைய அறிவு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். உணர்வு என்பதற்கு அறிவு என்ற ஒரு பொருளும் பயின்று வரும். அந்த அடிப்படையில் தன்னுடைய அறிவையும் துணையாக கொண்டு ராமன் பயணித்தான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு ஐயா, சரி. தகவும் சொன்னீங்க, தகவும் அதுல வந்து தகப்பன்னு தகவு, அது சம்மந்தம் இருக்காயா? தகப்பனுக்கும் தகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. தகப்பன் என்பது தம் அப்பன் என்பதுதான் தகப்பன் என்று வந்திருக்கிறது. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது வேறு சொல், இது வேறு சொல். நான் தகவுடைய அப்படி கப்பல் அப்படி அப்படி அர்த்தம் வராது. தகவை உடையவர் தகப்பன் என்று அர்த்தம் வராது. அது தம் அப்பன் சேரும்போது தகப்பன் என்று அது சொல் புணர்ச்சி உண்டாகிறது. தம் ஐயன், தன்னுடைய சகோதரனை தமையன் என்று சொல்கிறோம் அல்லவா. தம் ஐயன், ஐயன் என்றால் அண்ணன் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஐயன் என்பதற்கு அண்ணன் என்ற பொருளும் உண்டு. தம் ஐயன் என்பதை தமையன் என்று சொல்கிறோம், அண்ணனை குறிப்பதற்கு தமையன். அதே போல தம் அப்பன் என்பதை தகப்பன் என்று சொல்கிறோம். சரி. தம் அக்கை, தம்முடைய அக்காளை தம் அக்கை தமக்கை என்று சொல்கிறோம். அக்கை என்றால் அக்காள். இப்போது அக்காள் என்று சொல்கிறோம், அதை அக்கை என்றும் சொல்லலாம். அக்கை, தம் அக்கையை தமக்கை என்று சொல்கிறோம். ஐயா, எனக்கு வந்து இது ஒரு நன்றி. ஆ, சொல்லுங்க. மனித வாழ்க்கை பயணத்தையே ஒரு கனக பயணம் மாதிரி உருவகப்படுத்தினா அங்கேயுமே இது பொருத்தமாக வருது ஐயா. மயிறு கருணையும் உணர்வும் வாய்மையும். ஆமாம், உண்மை உண்மை. ஒரு திரைப்பட பாடல் கூட வரும், அதாவது அருவமே துணையாக அமைந்திருக்கிறது என்பதை பாடக்கூடிய பாடல் அது. அதாவது கடலின் நடுவே கடல் நீர் நடுவே பயணம் போனால் துணையாய் வருபவர் யாரோ, தனியாய் வருபவர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ. அங்கு துணிவு தான் துணையாக வருகிறது என்று அந்த பாடலாசிரியர் பாடியிருக்கிறார். அங்கு துணிவு என்பது ஒரு அருவப்பொருள், அருவம். அப்படி அருவங்கள் தான் நமக்கு பல நேரங்களில் துணையாக அமைகின்றன. மற்ற உருவங்கள் துணையாக, மற்ற மனிதர்கள் துணையாக அமைவதை விட அந்த அருவங்களாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு துணையாக வருகின்றன. அது பலருக்கு பக்தி, பக்தி என்பது ஒரு அருவம். பக்தியே பல நேரங்களில் பலருக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையையும் துணிவையும் கொடுக்கும். இறை பக்தி என்பது பல நேரங்களில் நாம் தளர்ந்து போகாமல் நம்மை முன்னேற்ற பாதையில் முன்னோக்கி நடக்க வைக்கும். இறைவன் நம்மை காப்பான், நாம் தளர்ந்து விட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்று. அது ஒரு அருவ உணர்ச்சி தான் பக்தி என்பது. அது துணையாக இருக்கிறது அல்லவா? அதை போன்றுதான் பல பல விஷயங்கள் துணையாக இருக்கின்றன. இங்கு ராமனுக்கு துணையாக அமைந்த அருவப் பொருள்கள் சிலவற்றை சொல்லுகிறார். அதை போல தம்பி, வில் என்ற உருவப் பொருள்களையும் சொல்லியிருக்கிறார். அருமையான பாடல் ஐயா. இதில் அரிய சொல் அந்த நாப்பன் என்பதுதான். நாப்பன் என்றால் நடு, நடு என்ற அர்த்தம். நடு முதல் முறை கேட்கும்போது அல் என்பது புதிதாக தோன்றியது ஐயா. ஆமாம். பிறகு நீங்கள் அல்லும் பகலும் சொன்ன பிறகுதான் எனக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக நடைப்பயணத்தில் இருக்க வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சது. ஆமாம், அதே தான். அடுத்த பாடல் போகலாமா? ஐயா நான் நான் அடுத்த அடுத்த வாரம் மீண்டும் சேர்ந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு சிறு வேலை வந்துவிட்டது. சரி. வாருங்க, அடுத்த வாரம் சரி. அடுத்த பாடல் போகும். இப்போது அந்த மூவரும் பயணித்து காட்டுப்பாதையில் செல்கிறார்கள். அவர்கள் அந்த சென்ற காட்சியை வர்ணிக்கிறார் இந்த பாடலில், இந்த 164வது பாடலில் கம்பர் அந்த சென்ற காட்சியை சித்திரமாக, கவி சித்திரமாக நம் முன்பு தீட்டி காட்டுகிறார். அஞ்சன குன்றமன்ன அழகனும் அழகன் தன்மேல் எஞ்சலில் பொன்போர் தன்ன இளவளும் இந்து என்பான் வெஞ்சிலை புருவத்தாள் தன் மெல்லடி கேற்ப வெண்ணூல் பஞ்சிடை படுத்தால் என்ன வெண்ணிலா பரப்ப போனார். அவர்கள் பயணிக்கும் போது அங்கு நிலவு வானத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. நிலவு ஒளி பால் போல் எங்கும் பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளிகளுக்கு, அந்த நில ஒளியில் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அப்படி நடந்து செல்லும் போது அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், நில ஒளி பாதையில் அப்படியே படர்கிறது. அந்த ஒளி பாதை எங்கும் அப்படியே படர்ந்து இருக்கிறது. அந்த ஒளி படர்ந்து இருப்பது எப்படி இருக்கிறது என்றால், வெண்ணிற பஞ்சை பரப்பியது போல் இருக்கிறது. அந்த பாதையை அப்படி வெண்மையாக நில ஒளியில் காட்சி அளிக்கிறது. அது பஞ்சை பரப்பி வைத்தது போல் அந்த பாதை காட்சி அளிக்கிறதாம். அது ஏன் அப்படி பஞ்சு பரப்பியது போல் காட்சி அளிக்கிறது என்றால், சந்திரன் மேலே இருந்து பார்க்கிறானாம். மேலே இருந்து பார்க்கக்கூடிய அந்த சந்திரன், ஐயோ மெல்லியலாகி இந்த சீதை கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த பாதையில் நடக்கிறாளே, அவளுடைய பாதம் உறுத்துமே, மாளிகையிலேயே பிறந்து மாளிகையிலேயே வளர்ந்து தரையிலேயே பாதம் பாவாமல் வளர்ந்து வந்தவளாகிய இந்த சீதை இப்போது இந்த கொடும் காட்டில் இந்த பாதையில் நடக்க தொடங்குகிறாளே, இவளுடைய பாதம் இந்த பாதையில் நடப்பதற்கு உரிய தகுதி உடையன அல்லவே, அவ்வளவு மென்மையானவை ஆயிற்றே இவள் இந்த கரடுமுரடான பாதையில் நடக்கலாமா? எனவே இவள் போவதற்கு நாம் பஞ்சை பரப்பி வைப்போம் என்று சந்திரன் கருதி அந்த நில ஒளியாகிய பஞ்சை அந்த பாதையெங்கும் பரப்பி வைத்தான். அப்படி சந்திரன் பஞ்சை பரப்பியது போல் நில ஒளி அந்த பாதையில் படிந்திருக்கிறார். அந்த பாதையில் ராமன் தன் தம்பி இலக்குவனோடு சீதையோடு பயணித்து போகிறான் என்று கம்பர் சொல்கிறார் இந்த பாடலில். இந்து என்பான் வெம் வெஞ்சிலை புருவா புருவத்தாழ்தன் மில்லடி கேற்ப வெண்ணூல் பஞ்சிடை படுத்தால் என்ன? இந்து என்பான், இந்து என்றால் சந்திரன், அது ஒரு வட சொல். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை கோலும் எயிற்றனை என்று வரக்கூடிய திருமந்திரத்தின் முதல் பாடல் விநாயகர் வணக்க பாடலில் இந்து என்ற சொல் வருகிறது. விநாயகருடைய அந்த தந்தமானது இந்து போல வளைந்திருக்கிறது, சந்திரன் போல, பிறைச்சந்திரன் போல வளைந்திருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு திருமூலர் இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை என்று சொல்லுவார். இந்து என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்து என்பான், சந்திரன் என்று கூறப்படக்கூடிய அவன், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் என்று கூறப்படக்கூடிய அவன் இந்து என்பான், சந்திரன் என்று எண்ணப்படக்கூடிய அவன் வெஞ்சிலை புருவத்தால் தன் மெல்லடி கேற்ப வெண்ணூல் பஞ்சிடை படுத்தால் என்ன? வெஞ்சிலை புருவத்தாள் என்பது சீதையை குறிக்கிறது. சீதையினுடைய புருவங்கள் வில் போல் அமைந்திருக்கின்றன, வில் போல் வளைந்த புருவங்கள். சிலை என்ற சொல் வில் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல். சிலை என்றால் வில். இப்போது நாம் சிலை என்பதை அந்த கல்லில் வடித்து வைத்திருக்கக்கூடிய அல்லது தங்கத்தால் செப்பால் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த உருவங்களை குறிப்பதற்கு தான் சிலை என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் கம்பராமாயணத்திலும் இன்னும் பல இலக்கியங்களிலும் சிலை என்ற சொல் வில் என்ற பொருளில் பல இடங்களில் பயின்று வந்திருக்கிறது. இந்த சிலை என்ற சொல்லை வில் என்ற பொருளில் பாரதி கூட பயன்படுத்தி இருக்கிறார். குயில் பாட்டில் நீளச் சிலை கொண்டு நின்றதோறும் மன்மதனும் மன்மதனும் என்று பாரதியார் பயன்படுத்தியிருப்பார். மன்மதன் கரும்பு வில்லை வைத்திருக்கிறான் என்பதை சொல்வதற்கு அந்த வில் என்ற சொல், வில் என்பதை குறிப்பதற்கு சிலை என்ற சொல்லை பாரதி பயன்படுத்தியிருப்பார். ஆக சிலை என்ற சொல் வில் என்ற பொருளில் இலக்கியங்களில் பரவலாக பயின்று வரக்கூடிய ஒரு சொல், இங்கும் வில் என்ற பொருளில் வந்திருக்கிறது. வெம் சிலை புருவத்தால் என்றால் கொடிய வில் போன்ற புருவம், அந்த புறும் வில் போல் வளைந்திருக்கிறது. கவிஞர்கள் வர்ணிக்கும் போது, பெண்களின் கண்களை வர்ணிக்கும் போது புருவத்தை வில்லாகவும் கண்களை கனையாகவும் வர்ணித்து புருவ வில்லில் இருந்து கண்களாகிய கனை புறப்பட்டு ஆடவருடைய இதயத்தை தாக்குகிறது என்றெல்லாம் வர்ணித்து பாடுவார்கள். புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கனையாக, பருவம் ஒரு களமாக, போர் தொடுக்க பிறந்தவளோ என்ற ஒரு திரைப்பட பாடல் வரிகளை கூட நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இங்கும் சீதையினுடைய புருவத்தை வில்லுக்கு இணையாக கம்பர் ஒப்புமைப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட புருவத்தை உடையவளாகிய சீதை, சீதையாகிய அவளது மெல்லடிக்கு ஏற்ப, மென்மையான அந்த பாதங்களுக்கு ஏற்ப வெண்ணூல் பஞ்சு இடைப்படுத்தால் என்ன? வெள்ளி வெண்மையான நூல் நூற்பதற்கு தேவையான பஞ்சை இடைப்படுத்தால் என்ன? அந்த பாதையின் இடையே பரப்பி வைத்தால் என்ன? பரப்பி வைத்தால் போல என்ன என்பது போல என்ற பொருளில் வந்திருக்கிறது. சீதையினுடைய மிருதுவான பாதங்களுக்கு ஏற்ப, அவள் நடந்து செல்வதற்கு ஏற்ப வெண்ணிற பஞ்சை அந்த பாதையில் பரப்பி வைத்தது போல வெண்ணிலா பரப்ப போனார் வெண்ணிற நில ஒளியை அந்த சந்திரன் அந்த பாதையில் பரப்ப இவர்கள் போனார்கள். இந்த மூன்று பேரும் போனார்கள். இந்து என்பான் வெண்ணிலா பரப்ப போனார், அவ்வளவுதான் பொருள். இந்து என்பான், இந்து என்பான் என்பது சந்திரன், சந்திரன் வெண்ணிலா பரப்ப போனார். வெண்ணிலா, நிலா என்றால் அந்த சந்திரனுடைய ஒளி, நில ஒளி. சந்திரன் நில ஒளியை, வெண்ணிற நில ஒளியை அந்த பாதையில் பரப்ப இவர்கள் போனார்கள். அப்படி நில ஒளி எப்படி இருந்தது என்றால், அது சீதையின் வெள்ளடிக்கு ஏற்ப அந்த பாதையில் பஞ்சை பரப்பியது போல இருந்தது. அப்படி பஞ்சை பரப்பியது போன்ற வெண்ணிற நில ஒளியில் இவர்கள் போனார்கள் என்பதுதான் இந்த பிற்பகுதி பாடலுக்கான பொருள். யாரெல்லாம் போனார்கள் என்பதை முன்னாடி சொல்லுகிறார். அஞ்சன குன்றமன்ன அழகனும், அழகன் தன்மேல் எஞ்சலில் பொன் போர்த்தன்ன இளவளும், ராமனும் லக்குவனும் போனார்கள். சீதையின் பாதம் நோகாமல் இருக்கும்படி பஞ்சு பரப்பியது போல சந்திரன் நில ஒளியை பரப்ப அந்த பாதையில் ராமனும் இலக்குவனும் போனார்கள் என்று சொல்லுகிறார். சீதைக்காக ஒரு நன்மையை செய்கிறது சந்திரன், பாதையில் பஞ்சை பரப்பியது போல நில ஒளியை பரப்புகிறது. அந்த சீதைக்காக சந்திரன் நன்மையை செய்ய அந்த நன்மையை பெற்று, அந்த நன்மையை ராமனும் இலக்குவனும் கூட பெற்று அந்த பாதையில் பயணித்தார்கள் என்னும் தோணி அமைய இந்த பாடலை கம்பர் பாடியிருக்கிறார். அதில் ராமனையும் லக்குவனையும் வர்ணித்து சொல்கிறார். ராமனும் லக்குவனனும் போகிறார்கள். எப்படி ராமன் இருந்தான் என்றால், அஞ்சன குன்றமன்ன அழகன் என்று ராமனை சொல்கிறார். ராமன் ஒரு பச்சை மலை போல், ஒரு ஒரு அஞ்சனம், மை நிற மலை போல் காட்சியளித்தான். அஞ்சனம் என்றால் மை, அந்த கண்ணுக்கு தீட்டப்படக்கூடிய மை. அது எப்படி கருமையாக இருக்கிறதோ அதுபோல கருமையாக இருக்கக்கூடியவன் ராமன். அப்படி கருமையான ஒரு குன்றம் போல் அமைந்திருப்பவன், கருநிற மையால் ஒரு மலை அமைந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தோற்றம் கொண்டவன் ராமன். அஞ்சன குன்றம், மைமலை, மைமலை போன்ற அழகனும் அந்த ராமனும். அடுத்து இளவளும். இளவல் என்பது இலக்குவனை குறிக்கிறது. இளவன் என்றால், இளவல் என்றால் தம்பி என்று பொருள், இளையவன் என்று பொருள். இளையவனாகிய அந்த இலக்குவனும் என்று சொல்லுகிறார். அந்த இலக்குவன் எப்படிப்பட்டவன் என்றால், அழகன் தன்மேல் எஞ்சலில் பொன் போர்த்தென்ன இளவல். ராமனை பற்றி சொல்லும்போது மைமலை போன்ற அழகன் என்று சொன்னவர், இலக்குவனை பற்றி சொல்லும்போது இலக்குவனா அப்படி அப்படியே தான், ராமனை போன்றுதான். ஆனால் ஒரே வித்தியாசம் என்னவென்றால், அந்த ராமன் மீது பொன்னை அப்படியே போர்த்து வைத்தாள், தங்கத்தை அப்படியே போர்த்து வைத்தாள், தங்க முலாம் பூசிவிட்டாள். எப்படி இருக்குமோ அப்படி இருப்பவன் தான் இலக்குவன். ராமனுக்கும் இலக்குவனுக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை. ராமன் மைமலை போன்ற ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவன், அதே போன்ற தோற்றம்தான் இலக்குவனுக்கும் இருக்கிறது. ஒரு கம்பீரமான கட்டுடல் வாய்ந்தவன் தான் இலக்குவனும், ராமனைப் போல கட்டுடல் வாய்ந்தவன் தான் இலக்குவனும். ஒரே வித்தியாசம் என்னவென்றால், ராமன் கருநிறத்தவன், இவன் பொன்னிறத்தவன். எனவே இவனை குறித்து சொல்ல வேண்டுமென்றால், ராமனுக்கு பொன்முலம் முலாம் பூசினால் ராமன் எப்படி இருப்பானோ அப்படி இலக்குவன் இருக்கிறான் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவன் தான் இலக்குவன். அப்படிப்பட்ட இலக்குவனும் மைமலை போன்ற அந்த ராமனும் சீதைக்காக சந்திரன் வெண்ணிற பஞ்சை பரப்பியது போல வெண்ணிற ஒளியை அந்த பாதையில் படரவிட அந்த பாதையின் மீதாக இவர்கள் போனார்கள் என்று சொல்லுகிறார். அஞ்சன குன்றமன்ன அழகனும், அழகன் தன்மேல் எஞ்சலில் பொன் போர்த்தன்ன இளவனும், இளவளும். அழகன் தன்மேல் எஞ்சல் இல் பொன் போர்த்தன்ன இளவள். அழகனாகிய அந்த ராமன் மீதாக, ராமன் மீது எஞ்சலில் பொன், குறைவில்லாத பொன். எஞ்சல் என்றால் குறைதல், எந்த குறையும் இல்லாத பொன், தங்கம். தங்கத்தை உருக்கி எடுத்து போர்த்தால் என்ன, அப்படியே ஊற்றி அவனை அப்படி போர்த்து வைத்தது போல, ராமன் மீது பொன்னை அப்படியே போர்த்து வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய, போர்த்து அன்ன, போர்த்தது அன்ன, போர்த்தது போன்ற, ராமன் மீது தங்கத்தை போர்த்தது போன்ற இளவலும், தம்பியாகி அந்த இலக்குவனும், அஞ்சன குன்றமன்ன அழகனும், மைமலை போன்ற அந்த அழகனான ராமனும், இந்து என்பான் வெஞ்சிலை புருவத்தாள் தன் மெல்லடி கேற்ப வெண்ணுள் பஞ்சிடை படுத்தால் என்ன வெண்ணிலா பரப்ப போனார். இந்த ரெண்டு பேரும் சீதைக்காக சந்திரன் நில ஒளியை பாதையில் வெண்பஞ்சு போல பரப்பியிருக்க அந்த பாதையில் இவர்கள் பயணித்தார்கள் என்று சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்த வெம் சிலைன்னு இருக்கிறது வந்து அது கொடுமையான வில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஆமாம், கொடிய வில் தான், கொடிய கொடிய வில் போன்ற புருவம் அது. அந்த வெம்ங்கிறது வில்லுக்கு மாத்திரம் உவமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வில் என்பது ஒரு கொடிய வேலையைத்தானே செய்கிறது, பிறர் மீது அம்பை செலுத்தி பிறரை தாக்கக்கூடிய ஒரு வேலையைத்தானே அந்த வில் செய்கிறது. எனவே வில்லுக்கான அடை வெம் சிலை, கொடிய வேலையை செய்வதனால் வில்லுக்கு அந்த கொடிய அடை கொடுக்கப்படுகிறது. வில் செய்யக்கூடிய வேலை இனிய வேலை அல்ல, அது கொடிய வேலையை தான் செய்யும். அது பிறரை தாக்கக்கூடிய வேலை, பிறரை கொல்லக்கூடிய வேலை செய்வது தான் வில்லினுடைய வேலை. அதே போல பெண்களினுடைய புருவம் வில் போல வளைந்திருக்கிறது, வளைவுக்குத்தான் உதாரணம். வளைவுக்கு மாத்திரம் அந்த ஓமானத்தை எடுத்துக்கொள்ளாமல் அந்த புருவத்தை பார்த்து ஆண்கள் தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள் அல்லவா, அந்த செயலுக்கும் கூட அந்த ஓமானத்தை பொருத்தி எடுத்துக்கொள்ளலாம். வில் போல வளைந்திருக்கிறது, அந்த வளைவுக்கான ஓமை, அந்த பண்பு, அதை பண்பு ஓமையாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த பண்பு, இங்கு வளைவு என்ற பண்பு இருக்கிறது வில்லுக்கு, அதே போல புருவத்திற்கும் வளைவு என்ற பண்பு இருக்கிறது. எனவே இது அந்த வடிவ ஒற்றுமை பற்றி வந்த பண்பு ஓமை என்று எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பக்கம். வில் பிறரை தாக்குகிறது, அதுபோல பெண்களின் கண் புருவமும் பார்க்கக்கூடிய ஆண்களினுடைய மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே செயல் உவமையாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். வில் என்ன செயலை செய்கிறதோ அதே செயலை புருவமும் செய்கிறது என்பதனால் இதை செயல் உவமையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சரி. ஐயா, அதே போல வெம்குடல் சிலைன்னு வரும்போது வெஞ்சிலைன்னு மாறும் இல்லையா? ஆ, அது அது இவர் பதிப்பாசிரியர் அதை பிரித்து கொடுத்திருக்கிறார் புரிவதற்காக. அது நியாயப்படி வெஞ்சிலை என்று தான் வரும், அந்த எதுகை அமைப்புக்கு ஏற்ப அஞ்சன எஞ்ச பஞ்சி அப்படின்னு வருவதைப் போல வெஞ்சிலை என்று தான் வரும், முறைப்படி அப்படி தான் வரும். அது சொல் பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதனால் வெம் சிலை என்று வந்துவிட்டது. வெம் கூட்டல் சிலை வெஞ்சிலை என்று தான் செய்யும், சேர்த்து எழுத வேண்டியதை பிரித்து எழுதியிருக்கிறார் பதிப்பாசிரியர். வேறு சந்தேகங்கள் இருக்கின்றனவா? சந்தேகம் எதுவும் இல்லையா? ஆனா ரொம்ப இனிமையான ஒரு பாடல். ஆமாம், ராமனும் இலக்குவனும் தோற்றத்தில் ஒத்தவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் இந்த அடியிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ராமனுக்கும் இலக்குவனுக்கும் வடிவ வேற்றுமை எதுவும் கிடையாது. ராமன் எத்தகைய கட்டழகு மேனி வாய்க்கப்பட்டிருந்தானோ அதே மாதிரியே தான் இலக்குவனுடைய மேனியும் அமைந்திருந்தது. வித்தியாசம் என்னவென்றால், அவன் மை நிறத்தவன், இவன் பொன் நிறத்தவன், அவ்வளவுதான். எனவேதான் அவனுக்கு பொன் போர்த்தது போல இவன் இருக்கிறான் என்று இங்கு கம்பர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது ரெண்டு பேரும் வடிவ ஒற்றுமை உடையவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியைத்தான். ஏஞ்சல்னா குறைன்னு ஆமாம், எஞ்சலில் பொன் என்றால் எந்த குறையும் இல்லாத பொன், நல்ல உயர்ந்த பொன், பத்தரை மாற்று பொன் என்று சொல்கிறார்கள் அல்லவா, பத்தரை மாற்று தங்கம். அப்படிப்பட்ட உயர்ந்த தங்கத்தை ராமன் மீது ஊற்றி அவனை அப்படி போர்த்து விட்டால் அவன் இலக்குவனாக மாறிவிடுவான். அப்படி இருக்கிறான் இலக்குவன் என்று கம்பர் சொல்கிறார். இப்போ அந்த எஞ்சலில் என்பது சிறந்த பொன் என்பது என்று குறிப்பதற்காக வந்த அடை, அது பொண்ணுக்கான அடை, குறையில்லாத பொன், எந்த குறையும் இல்லாத பொன். பொன்னில் குறையுடைய பொன்கள் பொன் எல்லாம் இருக்கின்றன. எந்த குறையும் இல்லாத பொன் என்பதை குறிப்பதற்கு எஞ்சலில் பொன் என்று சொல்லுகிறார். சரி ஐயா, நேரம் முடிவடைந்து இருக்குது ஐயா, ஆ, நேரம் முடிவடைந்து விட்டது ஐயா. நேரம் முடிந்து விட்டதா? சரி, ஒரு முறை எல்லாரும் வாசித்து விடலாம். படிக்கிறீங்களா யாராவது? கணேசன் கானகம் பற்றினல் புதவன் புதல்வன் காய்வுன போனகம் பற்றிய பொய்யில் மன்னர்க்கு இங்கு ஊனகம் பற்றிய உயிர்கொடு இன்னும் போய் வானகம் பற்றிலா வலிமை கூறு என்றான். அடுத்த பாடலையும் தையல் தன் கற்பும் தன் தகவும் தம்பியும் மையர கருணையும் உணர்வும் வாய்மையும் செய்யதன் வெல்லுமே சேமம் ஆக ஆக கொன் கொன் ஐயனும் போய் போயினான் அல்லின் நாப்பனே. இது அஞ்சன குன்றம் அன்ன அழகனும் அழகன் தன்மேல் எஞ்சலில் பொன் போர்த்தன்ன இளவலும் இந்து என்பான் வெம்சிலை புருவத்தாந்தன் மெல்லடி கேற்ப வெண்ணூல் பஞ்சிடை படுத்தால் என்ன வெண்ணிலா பரப்ப போனார். இதில் ஒரு வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்து என்பது சந்திரனை குறிக்கிறது, நிலா என்பது சந்திர ஒளியை குறிக்கிறது. நாம் இப்போது சந்திரனையே நிலா என்று சொல்கிறோம், நிலா வந்துவிட்டது வானத்தில் என்று சொல்கிறோம். ஆனால் பொதுவாக இலக்கியங்களில் நிலா என்பது சந்திரனுடைய ஒளியை குறிக்கும் விதமாகத்தான் வரும், நில ஒளியை குறிக்கும் விதமாக தான் வரும். நாம் நில ஒளி என்று பொருள் தரக்கூடிய அந்த நிலா என்பதையே இப்போது சந்திரனை குறிக்கும் விதமாக பயன்படுத்துகிறோம். அங்கு விண்ணில் நிலா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அது ஒரு ஆகு பெயராக அவ்வாறு குறிக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அது தவறு கிடையாது. சந்திரனையே நிலா என்றும் சொல்லலாம், சரிதான். ஆனால் பொதுவாக நிலா என்பது சந்திரன் ஒளியை குறிப்பதற்கு வருவது தான். இலக்கியங்களில் அவ்வாறு தான் அதிகமான இடங்களில் பயின்று வந்திருக்கிறது. இந்து இந்துவோட அர்த்தம் வந்து சந்திரன் அங்கே. ஆமாம், இந்து என்றால் சந்திரன். சரி ஐயா, அப்ப நில ஒளி அப்படின்னு சொல்றது அது நாம் இப்போது நில ஒளி என்று சொல்லும்போது நிலவினுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி என்று குறிப்பதற்கு சொல்கிறோம். அது அது அது அவ்வாறு சேர்த்து சொல்கிறோம். நிலவு என்பதை சந்திரனுக்காகவும் ஒளி என்பதை தனியாக சேர்த்து சந்திரன் ஒளி என்பதை சொல்வதற்கு நில ஒளி என்று பயன்படுத்துகிறோம். ஆனால் நிலவு என்று சொன்னாலே அது சந்திரன் ஒளி என்ற பொருள் வந்துவிடும், உண்டு இலக்கியங்களில். இங்கு வெண்ணிலா பரப்ப போனார் என்றால் வெண்ணிற ஒளியை பரப்ப போனார்கள் என்ற அர்த்தம். நிலா என்றால் நில ஒளி என்றுதான் பொருள். சரி, நானும் ஒரு முறை படிச்சிடறேன். ஆ படி. கானகம் பற்றினால் புதல்வன் காய் உண, போனகம் பற்றிய பொய்யில் மன்னர் திங், ஊனகம் பற்றிய உயிர்கொடு இன்னும் போய், வானகம் பற்றிலா வலிமை கூர் என்றான். ஆ தையல்தான் கற்பும் தன் தகவும் தம்பியும், மையறு கருணையும் உணர்வும் வாய்மையும், செய்யதன் வில்லுமே சேமமாகக் கொண்டு, ஐயனும் போயினான் அல்லின் நாப்பனே. அஞ்சன குன்றமன்ன அழகனும் அழகன் தன்மேல், எஞ்சலில் பொன்போர் தன்ன இளவலும் இந்து என்பான், வெஞ்சிலை புருவத்தால் தன் மெல்லடி கேட்ப வெண்ணூல், பஞ்சிலை படுத்தால் என்ன வெண்ணிலா பரப்ப போனார். மற்றவர்களும் படிக்க வேண்டும் என்றால் படித்து விடலாம் எல்லாம். கானகம் பற்றி ஆ நல் புதல்வன் சாரி, கானகம் பற்றி நல் புதல்வன் காய் உண, போனகம் பற்றிய பொய்யில் மன்னர்க்கெங்கு, ஊனகம் பற்றிய உயிர் கொடு இன்னும் போய், வானகம் பற்றிலா வயிலை கூறென்றான், வலிமை ஆ கூறுகிறான், வலிமை கூறுகிறான். ஆச்சு ஆ நல்லா இது படிக்கலாம். ஆகும். தையல் தன் கற்பும் தன் தகவும் தம்பியும், மையறு கருணையும் உணர்வும் வாய்மையும், மெய்யதன் வில்லுமே சேமமாக கொண்டு, ஐயனும் போயினான் அல்லின் நாப்பனே. ஆ சரி. வேறு யாராவது படிக்கிறீங்களா? கடைசி பாடம் படிக்கிறேன். அஞ்சன குன்றம் அன்ன அழகனும், அழகன் தன்மேல் ஏஞ்சலில் போர்த்தன்ன இளவலும், இந்து என்பான் வெம்சிலை புருவத்தால் தன் மெல்லடி கேட்ப வெண்ணூல், பஞ்சிடை படுத்தால் என்ன வெண்ணிலா பரப்பப் போனார். ஆ சரி நல்லா. இதோடு முடிச்சுக்கலாமா ஐயா? ஆ சரி, நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, மிக்க நன்றி ஐயா. நன்றி ஆ ஐயா. மகிழ்ச்சி. ஆ நன்றி. பாடல் நல்லா, நன்றி. நன்றி. சரி வாங்க. நீங்கள் சில நாட்கள் வரவில்லை, இந்த வாரம் வந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஆ வணக்கம் வணக்கம். நன்றி. ஆ நன்றி.